அழகன பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், அழகன பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், அழகன பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், அழகன பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். ஆட்டத்தை ரசிக்கவில்லை அழைத்தான் ரசிக்குது, அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான். பெண்ஜாதியை தவிக்க விட்டு பேயாட்டம் ஆடுது, பித்தாகி என்னை சுத்தி கைத்தாளம் போடுது, அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான், எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான்.